கர்மத்தறிய ஒழிவு கூறல் குவடை பருத்திப் பஞ்சுழுதலியவற்றை ஒழித்தி பிரளயகாலாக்கினி அடைந்தால் எங்கனம் மிக வெளிதாக வெறுத்துச் சாம்பராக்குமோ அங்கனமே அநேகவித ஜன்மங்களுண்டாவதற்கு அநேகவித பீஜமாயுள்ள சஞ்சித கர்மங்களனைத்தையும் ஜீவப்பெருமாக்கிய ஒன்று சென்ற ஜன்மங்களில் செய்யப்பட்டு பலனுக்கு வாராதுள்ள கர்மம் சஞ்சிதமாம். இரண்டு எதிர்காலத்தில் செய்யப்படும் கர்மம் ஆகாமியமாம். மூன்று சென்ற ஜன்மங்களில் செய்யப்பட்டு வர்த்தமான நிகழ்கால சரீரத்திற்கு ஏதுவாயுள்ள கர்மம் பிரார்த்தமாம். எந்த பிரார்த்த கர்மமும் ஞானியின் சரீரத்தை ஆரம்பிக்கச் செய்ததோ அது சரீர சிதிக்கு காரணமான பிரவிற்த்தியை உண்டாக்குகின்றமையின் போகத்தால் அன்றி பெரிதொன்றாலும் நாசமடைவதில்லை என்றளர்க பிரார்த்தவினைக்கு ஆசிரியம் அஞ்ஞானத்தின் விக்ஷேப் சக்தியாம். விக்ஷேப் சக்தி என்னும் அவித்யாலேசம் தத்துவ ஞானத்தின் சம்ஸ்காரத்தால் நாசமாகின்றதென்பது சாஸ்திர சம்மதமாம். தத்துவ ஞானத்தால் அஞ்ஞானத்தின் ஆவரண் சக்தியும் தத்துவ ஞானத்தின் சம்ஸ்காரத்தால் அஞ்ஞானத்தின் விக்ஷேப் சக்தியும் நாசமடைகின்றனவென்பது பொய்சாந்தே விசுமாயா நிவர்த்தி முடி வில் மறுபடியும் தேகாதிகாரியமாகிய விசுமாயா நிவர்த்தியுண்டாகின்றது என்னும் சுருதியாலோகித்தறியத்தக்கதாம். விழித்த பின்னர் சொப்பன மில்லாமை போல தத்துவ ஞான உதயமான பின்னர் தேகாதிகள் அசத்தாமாகலின் பிரார்த்தமில்லை என்னும் அபரோட்சானுபூதியின் வாக்கியத்தை ஆதாரமாகக் கொண்டு சிலர் ஞானிக்கு பிரார்த்தமுமில்லை எனக் கூறுகின்றனர். அது பொருந்தாது. ஞானியின் திருஷ்டியால் ஆத்மாவில் கர்மம் அதன் பலம் என்பவற்றின் சம்பந்தமென்றாம். அதுபற்றி ஆத்மாவில் சகல கர்மமும் இல்லை என்னும் அபிப்பிராயத்தால் அபரோக்ஷானுபூதி ஞானிக்கு பிரார்த்தமென்றென்று கூறியதே என்று ஞானத்திற்கு முன் செய்த பிரார்த்தத்திற்கு ஞானியின் சரீரத்தில் போகமுண்டாகா தென்னு மபிப்பிராயத்தால் அத்தின்றென்று கூறவில்லை என்க. இரண்டு ஒன்று சன்மாந்தரங்களில் செய்துள்ள ஆகாமிய கர்மங்கள் அதிருஷ்டம் தருமாதருமம் அந்த கரண உபவித சாட்சியின்கண் கற்பனையாயுள்ள அவித்தையின் ஆவரண் சக்தியில் இருக்கின்றன. அன்னனமிருக்கும் அவை சஞ்சிதவினையாம். இரண்டு ஈசுபரனது இச்சையினால் அச்சஞ்சிதவினைகளினின்று சமயபேதத்தால் பரிபக்குவமாகிய ஒரு தர்மம் இவ்வர்த்தமான சரீரத்திற்காரம் ருகின் பகமாய்த் தன்னாலாகிய சுகதங்களினால் போகவடிவ பயனை கைவல்லிய நவநீதம் ஞானக்கினி அடைந்தால் மிகவெளிதாக வெறுத்துச் சாம்பராக்கும். பிரது அத்தர்மம் பிரார்த்தவினையாம். அதற்காசிரயம் அவித்தையின் விட்சேப் சக்தியாம். மூன்று பிராரத்த தர்மத்தாலாய போகத்தை சுகதுக்கங்களை எனுபவிக்கும் போது நிகழ்கால எதிர்கால போகங்களைச் சம்பாதித்தற் பொருட்டு இவ்வர்த்தமான தேகத்தில் செய்யும் தர்மம் ஆகாமிய கர்மமாம். அதற்காசிரயம் பிரம்ஜதாதாத்மியம் சகஜதாதாத்மியம் கர்மஜதாதாத்மியம் என்ன மூன்று நூல் பிரம்ஜதாதாத்மியமாம். ஆய் அகங்காரத்திற்குச் சாட்சியினோடுள்ள தாதாத்மியம் ஒருமைப்பாடு பிரம்ஜதாதாத்மியமாம். அகங்காரத்திற்குச் சிதாபாச ஜீவ நோடுள்ளதாதாத்மியம் சகஜதாதாத்மியமாம். டோட் த்ரீ அகங்காரத்திற்கு சுலதேகத்தோடுள்ளதாதாத்மியம் கர்மஜதாதாத்மியமாம். வருத்துவதை யுணவிற்கு மாத்திரம் உபயோக மாவதன்றி முளையும் தாவதற்கு காரணமாகாமை போல நானக்கினியால் தடிக்கப்பட்ட கண்மமும் பிரார்த்தோக்கொழுவதன்றி வேறு ஜென்மத்திற்கு காரணமாக தில்லையின்ப தீண்டுணர்தற் பாற்றாம். அதிகாரி புருளருக்கு பிரார்த்த வினை பல ஜன்மத்திற்கும் ஏனையோர்க்கொரு ஜன்மத்திற்கு மேதுவாம் என்பது அறிந்த நிகர் வினைய துதா நுலோபியா கரைகள் அதிகரியா துருணரர்க்கே யோரிடம்பு தன்னீர் செறிந்து நுகர் வாமவற்றி நதிகிருதராகி சிறந்தமா புருளர்க்கு தச்சங்கையுடம்பி நுரைந்தலது தீர்ந்திடா தெனினுமறைப்பின்றி இரு தலாலொருவனுக்கின் கிளமை முதற் பேதம் பிறந்திடினு மவனுக்கோருடம்பியாய் நின்ற பெற்றி போலாகுமென உணர்ந்திடுக தெரிந்தே என்று வேதாந்த சூளாமணி கூறுவதால் அறிக. க சஞ்சிதன் திருநோக்கார்போம் பிரார்த்தன் தனுவோ டேகும் விங்சுமா காமி எந்தான் விளங்குனா நத்தி நாற்போம் செஞ்சையான் செய்தவெல்லாம் சிவன் செய்தவென்றனர்தான் மஞ்சனே வினைத்திறங்கள் வந்துனைச் சந்தி யாவே என்று வள்ளலார் கூறுவர். தி எரியாவரி வருகானடு எரியாதன வெவைதா மரியாவரி உடையோர்களு மறிவார்ந்து விதுப்போர்க்குரியால் வரு குணஞானமை எனலையகுள் விடுமேற்பொறியால் வரு வினையானவை பொடியாமிதொர்பொருளே என்பது பகவர்கீதை. சச்சிதானந்த மானசாந்தமாம் பிரமத்தியில் இச்சடவுபாதி பஞ்சு யாவையே மெருத்து பின்பு உச்சமாய்ப்போதா நந்த உண்மையாய் தூய்தாய் நின்ற துச்சமில் பிரமமாகத் துலங்குவன் ஞானி என்றும் என்பது விவேக சூடாமணி 102 தத்துவ விளக்கப்படலம் 97 பொறுமையார் பிராரத்தத்தை புசிக்குநாட் செய்யும் கர்ம மறுமையிற் தொடர்ந்து தாமன் மாண்டு போம் வழியே தென் சிறியவரிகிழ்ந்து ஞானி செய்தபா வத்தைக் கொள்வா தால் ரறிவுளோ அறிந்து பூசித் தரமிலாம் கைக்கொள் வாரே. தத்துவ ஞானத்தால் அஞ்ஞானத்தின் ஆவரண் சக்தி கெடுகின்ற போது அதன் கண்ணுள்ள சஞ்சிதகர்மழம் கெடுகின்றது. அதனால் சஞ்சிதகர் மத்தின் பலன் ஞானிக்குச் சித்திப்பதில்லை. ஞானிக்கு ஆத்மாவின் கண் கர்த்திருத்துவாதி பிராந்தி இன்றுகளின் சிறிதும் ஆகாமிய கர்மம் அவனை அடைவதில்லை. பிராரத்த கர்மமோ அனுபவிக்கத் தொலையும். 96